രാമാനുജദയാഭാസ്ത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിക്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതികരാണി തനായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രദ്ധേയസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ. ശ്രീകൃഷ്ണകേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തരക്ഷണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം ത്രിയന്തദേശികയതീന്ദ്രസഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ. അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർണേ കുമതികലിവിലാസധ്വാന്തതിഗ്മാം സുജാലേ നിരവധികരുണാബ്ധൌ വേദചൂഡാഗുരൌ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധൌ വെങ്കടേശേ. ഇപ്പോഴു പരിപൂർണ ബ്രഹ്മാനുഭവ അധികാരം എന്നീ അധികാരത്തിലുള്ള വിഷയങ്ങളെ നാം പാർക്ക് വേണം. ഇത് കടസി അധികാരം, അതാവത് അങ്ങ് ശരണാഗതിയെ പറ്റി ചൊല്ലും ഇടത്തിലെ സ്ഥിരീകരണ ഭാഗം എന്ന ഭാഗം അടുത്ത് വരപ്പോറത്. അർത്ഥാനുശാസന ഭാഗം ഇത്. ശരണാഗതിക്ക് മുന്നാടി என்ன, பின்னாடி என்ன, ശരണാഗതിനാ என்ன, ഇതെല്ലാം சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அடுத்த விஷயம் ஆரம்பிக்க போறார். அது ஸ்திரீகரண பாகம்னு பேர். அதான் இதுல யாராவது ஏதாவது சந்தேகங்கள்லாம் வந்தா அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்ஷேபங்கள் சந்தேகங்கள் அதுக்கு பதில் சொல்றது. முதல்ல விஷயத்த சொல்லணும், அப்புறம் சந்தேகத்துக்கு பதில் சொல்லணும். இப்ப விஷயத்த சொல்ற பாகம் இது, சந்தேகத்துக்கு பதில் சொல்ற பாகம் அடுத்து வரப்போகுது. இந்த விஷயத்தை சொல்லும் போது சரணாகதியின் முதல்ல உபாயம்னா என்ன, உபாயத்துக்கான அதிகாரிகள் யாரு, அதிகாரி விபாக அதிகாரம், உபாய விபாக அதிகாரம், மூக்ஷத்துவ அதிகாரம், பல அதிகாரங்கள்ல ஒருத்தனுக்கு எப்படி மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை பறக்கும், ஆசைப்பட்டு அவன் செய்ய வேண்டியது என்ன, அவனுக்கான உபாயங்கள் என்ன, அப்புறம் இதெல்லாம் சொன்னார். அதோட உபாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சாங்க பிரபதன அதிகாரம் முதலான அதிகாரங்கள்ல சொன்னார். அப்புறம் இந்த உபாயம் சரணாகதி பண்ணி முடிச்சவன் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத கிருதகிருத்திய அதிகாரம், சாஸ்திரிய நியமனாதிகாரம், சுவிஷ்டா விஞ்ஞான அதிகாரம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கடைசியில இவன் மோட்சத்துக்கு போகும்போது இவன் எந்த வழியில போறான் என்னங்கறத சொல்லிச்ச. நிர்யாண அதிகாரம், கதி சிந்தன அதிகாரம் இதெல்லாம் சொன்னார். இப்ப கடைசியில மோட்சத்துக்கு போயாச்சுன்னா பரமபதத்தில எம்பெருவானை அனுபவிச்சிருப்பான். அது பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் அப்படின்னு அதிகாரத்துல அந்த விஷயத்த சொல்ற. எம்பெருவானை அனுபவிப்பான் இதோட சொல்லி இந்த பாகத்தை முடிக்கிறேன். ரகசியத்திரை சாருக்கு அதனால அதை பத்தியான ஒரு திருநாமங்கள்லாம் இப்ப வரப்போறது. பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்துல உள்ள விஷயங்களை பற்றிய திருநாமங்கள். வெறும் பிரம்மானுபவ அதிகாரம் அப்படின்னு வைக்காமல் பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் வச்சிருக்கார். அதுக்கு காரணம் எல்லாம் கூட இப்ப நமக்கு தெரியும். ஏன்னா இது எப்படி பரிபூர்ணமாக ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் இதுவே பார்க்க போறோம். நாம இப்போ இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருநாமங்கள் பார்த்தோம்னா 903 இருந்து ஆரம்பம். முக்தியவஸ்தானந்த தாரதமியவாத விநாசக ஜகத் சிருஷ்டபர பிரம்ம துல்யானந்த விமுக்தி துர்க பரிபூர்ண பரபிரம்மானுபவ ஸ்ருதி வேதிகா சுனிச்சிதார்த்த பரம பிரம்மானுபவ ரீதிக சம்சார பிரதிகூலார்த்த முக்தியவஸ்தானுகூல்ய திருக்கு ஸ்ரீபதித்வ பர பிரம்ம துல்யானந்த விமுக்தி திருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் திருநாமங்கள் அதுல இருக்கு. முதல் திருநாமம் முக்தியவஸ்தானந்த தாரதமியவாத விநாசக. முக்தி நிலையில் ஆனந்தத்தில் ஏற்றக்குறைவு உண்டு எனும் வாதத்தை ஒழித்தவர் அப்படின்னு. இங்கிருந்து மோட்சம் பெற்று போறவன் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போய் எம்பெருவானை அனுபவிப்பான். ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு பரமபதம் என்பதாக பெயர். சுவாமி தேசியன் பரமபதம்ங்கிறதுக்கு 3 அர்த்தம் சொல்லியிருக்க. தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரய ஹானு வேதம்

அவ வேதத்தை சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு. ஏன்னா பரமம் சாமி உபயத்தின்னு சொல்லியிருக்கேன், சமமாக ஆயிடுவான் அப்புறம் வித்தியாசம் எப்படி வர முடியும் அப்படின்னு. அது வச்சிருந்தா இந்த திருநாமம் வந்திருக்கு. இப்போ முக்கிய வஸ்தா ஆனந்த தாரதமியவாத விநாசக, முக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு ஏற்றக்குறை உண்டு என்பதை மறுத்தவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் இன்னொன்னு கேட்டா, எந்த சரீரத்திலிருந்து மோட்சம் பெற்றாலும் ஏற்றக்கூடியவர். ஒருத்தன் மிருக சரீரத்தை வேணா வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஒருத்தர் சொல்லும்போது தேவர்களா இருந்து ஒருத்தன் மோட்சம் பெற்றார்னா இப்படி, மனுஷர்களா இருந்து மோட்சம் பெற்றான்னா இப்படி அப்படின்னு வித்தியாசம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது எந்த மோசமான சரீரத்தை மோட்சத்துக்கு போனா கூட அந்த வைணதேயனுக்கு சமம் ஆயிடுவானோ, ஹை வைணதேய சமம் அப்படி அப்படின்னு ஆழ்வான்னு சொல்ற கணக்குல பிரதமான் அனாதிகாலமா இருக்க, அவருக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்துல எந்த குறவும் இல்லாமல் இவனுக்கும் ஆனந்தம் வந்து சேரும் என்பதாக இந்த சாமியம் இருக்கு. அடுத்தது ஜெகத் சிரஷ்டு பரபிரம்ம துல்யானந்த விமுக், இதற்கு உலகத்தை படைக்கும் பரபிரம்மத்துக்கு சமமான ஆனந்தமே மோக்ஷம் என்பதை கண்டறிந்தவர் என்று அர்த்தம். மோக்ஷத்துல பரபிரம்மத்துக்கு எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இவருக்கும் உண்டு, அதான் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சுவாமியா தான் சொல்லிட்டு வர, பரபிரம்மத்துக்கு சமமாக இவன் ஆயிடுறான்னு சொல்லியிருக்கு. சமமாக ஆயிடுறான்னா எல்லா சமமாக ஆயிடுறான்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அதாவது பரபிரம்மமானது ஜெகத் சிருஷ்டி பண்ணும், உலகத்தை எல்லாம் படிக்கும், இவனு சமமா ஜெகத் சிருஷ்டி பண்ணுவானா, பரபிரம்மம் அந்தர்யாமியாக இருக்கும், இவனு அந்தர்யாமியா இருப்பானா, பரபிரம்மம் மோட்சத்தை கொடுக்கும், இவனு யாருக்காவது மோட்சத்தை கொடுப்பானா, அதெல்லாம் கிடையாது. ஜெகத் காரணத்துவங்கிறதோ அந்தர்யாமித்துவங்கிறதோ மோட்சப்பிரதத்துவங்கிறதோ சிரியப்பதித்துவங்கிறதோ இதெல்லாம் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியது, இதெல்லாம் யாருக்குமே கிடையாது. இப்போ எம்பெருமானுக்கு சமமாக ஆறான்னா எதுல சமமாக ஆறான் அப்படின்னா ஆனந்தத்திலே சமமாக ஆறான் அப்படின்னு. எம்பெருமானுக்கு எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இவனுக்கு வந்துடும். ஆனந்தத்தில் சமமாறான் அர்த்தம் எடுத்து தவிர எம்பெருமான் வரை எல்லாமே ஆயிடுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. போகமாத்திர சாமியலிங்காச்சியான சூத்திரம், போகத்துல மட்டும்தான் சாமியம் அப்படின்னு வியாசருடைய சூத்திரம். அது சரி இப்படி சொன்னார், ஆனா அதுலதான் ஒரு சந்தேகம் வருது, ஆனந்தம் எப்படி சமமாக இருக்க முடியும்? ஏன்னா பரமாத்மா செய்யற காரியத்தெல்லாம் இவன் பண்றதில்லை, அவன் பண்றவனுக்கு எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இவனுக்கு எப்படி வரும், வராது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஜெகத் சிருஷ்டி பண்றான் வச்சுப்போம், பரமாத்மா லீலாரசம் பரமாத்மாவுக்கு இருக்கு, ஜெகத் சிருஷ்டி பண்ணி லீலாரசத்தை அனுபவிக்கிறான், அந்த ரசம் இவனுக்கு வராது. இவன் ஜெகத் சிருஷ்டி பண்ணாதானே இவனுக்கு லீலாரசம் வரும். அதனால ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுத்து அந்த கொடுக்கறதுனால வரக்கூடிய ரசத்தை அவன் அனுபவிக்கிறான்னா அது இவனுக்கு வராது, சின்ன மோட்சத்தை கொடுக்கறது இல்லையே. அப்ப அந்த ஆனந்தத்தில் எப்படி சாமியம் வரும் என்பதாக கேள்வி. அதுக்கு பதில் அழகா சொல்ற, ஜெகத் சிருஷ்டி பண்ணல ஆனா ஆனந்தம் உண்டுங்க. ஏன்னு கேட்டா யாரோ ஒருத்தர் பண்ணாருன்னா இவனுக்கு எப்படி ஆனந்தம் வரும், வராது. ஆனா இவர் யாரோ ஒருத்தர் இல்ல, இவர் தன்னை சேர்ந்தவர், தன்னுடைய சுவாமி அப்படின்னு நினைக்கிறபடினால இவருக்கு ஆனந்தங்கள்லாம் தானா வரும். அவருக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தமே இவனுக்கு மொத்தமும் வரும். எப்படி கேட்டா தகப்பன் பயிர் செயல் பண்ணான், தகப்பன் வந்து வயல்ல வேலை பண்ணி பயிர் வேலை எல்லாம் பண்ணான், அத அனுபவிக்கிற ஆனந்தம் அப்படிங்கறது பிள்ளைக்கு உண்டு. அதனால அவனால பண்ண, அப்ப அவனுக்கு மட்டும்தான் பிள்ளைக்கு கிடையாது கிடையாது. அவன் வெறும பார்த்துட்டு இருக்கான், ஆனா பலனை ரெண்டு பேரும் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி நமக்கும் பகவானுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும், ஆனால் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. நாம் பகவானுக்கே சேஷர்கள், அவன் நம்முடைய சுவாமி அப்படின்னு இருக்கு. அப்படினால அவன் எது பண்ணாலும் நமக்கு ஆனந்தம். விளையாட்டு விளையாடும் போது இந்திய அணியை சேர்ந்தவர்களும் பிற அணியை சேர்ந்தவர்களும் கிரிக்கெட் விளையாட்டு விளையாடும் போது அதில் ஒருத்தர் சத்தம் அடிக்கிறான்னு வச்சுக்கோம், அது அவருக்கு மட்டும் ஆனந்தம் இல்ல, அதை பாக்குறவன் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பாக்குறான், எல்லாருக்கும் ஆனந்தம்.

ஸ்ருதி வேதிதா பரிபூர்ணமான பரபிரம்ம அனுபவத்தை சொல்லும் ஸ்ருதி வேதபாகம், அந்த வேதபாகத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். வேதம் அப்படின்னு சொன்னான்னா வேதபாகம் மாத்திரம் இல்ல, ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே சேர்ந்துதான். வேதம் தான் நிரஞ்சன பரமம் சாமியம் உபயத்தின்னு ஒண்ணு இருக்கு. வேத சமமாக ஆறான்னு சொல்லாமல் பரம சமமாக ஆறான் அப்படின்னு இருக்கு. அதனால மொத்தத்தையும் அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து அந்த அனுபவத்துல ஒரு குறவும் இல்லைன்னு இருக்கும். அதே மாதிரி சாஸ்திதாகும் சமான லோகதா மகாத்மோதி சாஸ்தித்வம் ஒண்ணு சொல்றது. ஆனந்தத்துல குறவு ஏற்ற குறைவுலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறதுதான் சாஸ்தி அப்படின்னு அர்த்தம். வேதத்திலே பல இடத்துல சொல்லிருக்கு சாயுஜ்யம் அப்படிங்கறது வேதத்துல சொல்லிருக்கு. சாலோக்கியம் சாரூக்கியம் சாமீபியம் சாயுஜ்யம் நாலு இருக்கு. சாலோக்கியம்னா பிரம்மத்தோடு கூட சமான லோகத்துக்கு போறா, சீகட்ட லோகத்துக்கு போறா. சீகட்ட லோகத்துல எங்க தூரம் இருக்கான் அப்படின்னு இல்லாமல் சாமீபியம் பக்கத்திலேயே இருக்கான். பக்கத்துல இருந்து இவன் வேற அவன் வேறன்னு சொல்ல முடியா இல்லாமல் சாரூபியம்னு பெருமாளை போலவே அப்ராதமான ரூபத்தை எடுத்துருக்கான். அங்க இருந்தும் தனித்தனியா இருக்கான் இல்லாமல் சாயுஜ்யம் அவனுடைய குணங்களை அனுபவிச்சிருக்கான், அவனுடைய போகங்களை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த நாளுமே அங்க இருக்கு, ஸ்ரீகுண்ட லோகத்துல இருக்கு. இந்த முக்தாத்மாவனுடைய அனுபவத்திலே இது எல்லாமே கலந்திருக்கு. இதுல அந்த சாயுஜ்யம் ரொம்ப முக்கியம், அதுதான் வேதம் அடிக்கடி சொல்றது. சாயுஜ்யம்னா யுக்கு அப்படின்னா போகம், சமானமான போகம் உடையவன் என்பதாக அர்த்தம். அதனால சாயுஜ்யத்தை சொல்றது அப்படின்னா இந்த அர்த்தம் கிடைக்குது. அதே மாதிரி இன்னும் பல வசனங்கள், இன்னும் பல பிரமாணங்கள் இதெல்லாம் இருக்கிற இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரியாக பரிபூர்ண பிரம்மானுபவம் அப்படிங்கறது வரும் அப்படிங்கறத சாதிக்கிறார். அடுத்த திருநாமம் சுனிச்சிதார்த்த பரம பிரம்மானுபவ ரீதிகா பரபிரம்மானுபவ ரீபத்தியை நிச்சயமாக தெரிந்து சொல்ல வல்லவர் அப்படின்னு அர்த்தம். பரிபூர்ண பிரம்மானுபவம்னா என்ன அப்படிங்கறத சரியாக எடுத்து சொல்லணும், அதை சரியாக விளக்கணும். அப்படி இருந்தால் அது நமக்கு எல்லாருக்கும் புரியும். அப்போ பரிபூர்ண பிரம்மானுபவமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமியை. மொத்தமாக சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கதி விசேஷத்தாலே சென்றவனுடைய பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்கும்படி எங்கனே என்னில் அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனனை திணைத்தனையும் விடாது இத்தியாதிகளைப்படியே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வேஸ்வரனை அனந்தங்களான அவிக்கிரக குண அபிபூதி சேஷ்டிதங்களில் உன்னிடம் குறையாமே நிர்திசைய போக்கியமாக விசீகரித்துக் கொண்டிருக்கும் இவ்வனுபவம் ஈஸ்வரனுக்கும் இவனுக்கும் அத்தியந்த துல்லியம் அப்படிங்கிற. அதாவது எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா அவஸ்தையிலும் எம்பெருமானை விடாமல் அவனுடைய அனந்தங்களான நிகிரக குண விபூதி சேஷ்டிதங்களில் ஒன்றும் குறையாமல் எம்பெருமானை போக்கியமாக அனுபவித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு இந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை விளக்கிறார். அப்புறம்தான் இது எப்படி அப்படிங்கறதெல்லாம் சொல்ற, எப்படி பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிப்பான் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்ற, இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம். அதனால சுனிச்சிதார்த்த நிச்சயமாக எல்லாத்தையும் சேர்த்து இவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற. ஆனா இதுல ஒரு கேள்வி வரும், பிரம்மத்தை அனுபவிச்சா போறாதா, பிரம்மத்தினுடைய ஐஸ்வர்ய விபூதிகள்லாம் எதுக்கு அனுபவிக்கணும், பிரம்மமே ஆனந்த சுரூபமாக இருக்கு, அந்த ஆனந்த சுரூபமான பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு இருந்தா போறாதோ. அது மாத்திரம் இல்லாமல் பிரம்மத்தின விபூதி இந்த சம்சார விபூதி உட்பட எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவன் சாமி போயிட்டின்னு சொல்லியிருக்க அவனுக்கு இருக்கிற போக இவனுக்கு வரணும், அவன் அனுபவிக்கிறானா இவன் அனுபவிச்சான், ஏன்னா எம்பெருமான் அனுபவிக்கிறான் இல்லையோ லீலா ரசத்தை, அப்ப இவனும் அனுபவிக்கணும், அனுபவிக்காம இருக்க முடியாது. அப்படி இருக்கட்டும், ஆனா இது எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்டான்னா, அழகா சொல்ற ராஜபசிஷிக்கு ராஜா போக்கியமானால் ராஜாவுடைய அரண்மனை முதலான ஸ்தாபங்களும் போக்கியமாக இருக்கும் அப்படின்னு. இதை ஏன் அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமான் ரொம்ப பிடிச்சு போச்சு, அவன் போக்கியா இருக்கான்னு சொல்லுவோம். உடனே அவனை சேர்ந்ததெல்லாம் இவனுக்கு பரம போக்கியமாயிடும். ராஜமதிசி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் பட்டாபிஷேகம் பண்ணி ராணி ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் ராஜாவனோட கூட இருக்கா, ராஜாவுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சா, ராஜாவோட உட்காந்து வச்சா, பட்டாபிஷேகம் பண்ணா. ஆனா அவருக்கு அந்த ராஜா மாத்திரம் இல்லாமல் அந்த அரண்மனை, அரண்மனையில் இருக்கக்கூடிய போக வஸ்துக்கள், அரண்மனையுடைய இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் உட்பட எல்லாம் அவன் அனுபவிக்கிறதுக்காக இருக்கு. சுவாமி சாதிக்கிறார், ராஜமகிஷிக்கு ராஜா போக்கினானால் அவனுக்கு அபிமதங்களாய் அவனுடைய போகத்துக்கு உறுப்பான போகோபகரண போக ஸ்தானாதிகளும் இவளுக்கு அனுகூலமாக போகவே அந்த அரண்மனையே இவளுடையது. இந்த அரண்மனை தோட்டம் இருந்தாலும் அது இவளுடையது. இங்கும் பகவத் ஸ்வரூப அனுபந்திகளானவை எல்லாம் போக்கியமாக குறையில்லை. இங்கே அதே மாதிரிதான் எம்பெருமான் ஸ்வரூபம் இவளுக்கு பரம போக்கியமாக ஆயிடுச்சுனா அப்ப எம்பெருமானை சேர்ந்த வஸ்து எல்லாமே பரம போக்கியமாக இருக்கணும். அத்தனை இல்லன்னா என்ன கேட்டா இது பரம போக்கியமாகலே அர்த்தம். இந்த பிரிச்சு பாக்குறதுல கர்ம அதீனமாக தான் லோகத்துல வரும். லோகத்துல பார்த்தோம்னா கர்மத்தினுடைய அதீனமான இவ்வளவுதான், ஒரு பிரீத்திங்கிற ஒரு திட்டத்துல நிற்கும், அதுக்கு மேல போகாது. அது உன்னதான் எனக்கு பிடிக்கும், உன்னை சேர்ந்ததெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் வரும். ஆனா அங்க அப்படி கிடையாது. அது நிரதிசயமான ஒரு ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மத்தை பார்க்கும்போது அந்த பிரம்மத்தோடு கூட அதோட சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எல்லாமே அதுவும் பரம பிராப்தியமாக இருக்கும், அதுவும் பரம போக்கியமாக இருக்கும். பிராப்தியமாக இருக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்ப அதையும் சேர்த்து அனுபவிப்பான் அப்படின்னு இருக்கு ராஜமகிஷி திருஷ்டாந்தத்தினாலே. ஆக இப்ப பிரம்மத்தை அனுபவிச்சா போறாதா, அதெல்லாம் ஏன் அனுபவிக்கணும் அப்படிங்கறது கிடையாது. இவன் வந்து இதெல்லாம் மொத்தத்தையும் பகவானை சேர்ந்தது அப்படிங்கிற ரீதியிலே நிறைய போக்கியமாக அனுபவிச்சுட்டு இருப்பான். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுவோம், அந்த குழந்தை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் அது செய்யற காரியங்கள்ல அவனுக்கு பிடிச்சு போயிடும். அது பாத்திரத்தை உருட்டினா அது பிடிக்கும், அது வேற ஏதாவது போக்குவரத்து பண்ணா அது பிடிக்கும். இதே பக்கத்தாத்துக்காரனுக்கு பிடிக்காது, ஏன்னா அவனுக்கு குழந்தையே இஷ்டம் இல்லை. யாருக்கு குழந்தை இஷ்டமோ அவளுக்கு தானே இந்த குழந்தை செய்யற லீலைகளும் இஷ்டமா இருக்கும். குழந்தைய என்னுடைய இல்ல, குழந்தை வேண்டாம் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு குழந்தை போய் ஏதாவது பாத்திரத்தை போய் உருட்டிட்டுனா இதென்ன உருட்டுறது வேண்டியது முதல் ரெண்டு போடுவான். அதனால பகவான் போக்கியனா இருந்தால் பகவானோட சம்பந்தப்பட்ட எல்லாமே போக்கியமாகும். அவனுடைய சேஷ்டைகள் உட்பட, அவனுடைய லீலைகள் உட்பட, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் நவநீத சௌரியம் பண்ணான் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் கொண்டாடி இருக்கோம். எத்தனை ஆட்சி சாருனா சோரனே என்ன அப்படிங்கிற, எத்தனை சாரு சோரன் அப்படின்னு கண்ணனுக்கு, எத்தனை அழகா சோரணம் பண்றான், எத்தனை அழகா நவநீதத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு சுவாமி தேசியம் கொண்டாடி இருக்க. கண்ணன் அப்படியே பரம போக்கியனாக இருக்கிற அப்படின்னால அவன் செய்யற லீலைகள் கூட பரம போக்கியமா இருக்கு எல்லாருக்கும். ஏட்டா லோகத்துல யாராவது போய் இதெல்லாம் திருடிந்தான் அப்படின்னு, வெண்ணையை திருடினான் அப்படின்னு, பெண்களை கலவு கொண்டான் அப்படின்னு கதை சொல்லி இதை எல்லாரும் உட்காந்து புராண கதையெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு இருப்பாளா? ஆனா எத்தனை இடத்துல கதை சொல்றா, எத்தனை இடத்துல கதை கேட்கறா, இதே கதை தான் கிருஷ்ணாவதார கதை தான், எத்தனை இடத்துல கேட்டு இருக்கா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். கண்ணன் போக்கினானா அவன் செய்யற எல்லாமே போக்கியமாகும். அது இது உது என்னடாவன்ன என்னை உன் செய்கை நெய்விக்கும் அப்படிங்கிறார் நம்ம அழுவார். கண்ணா நீ எது செய்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது இது உது, நீ அது செய்தாலும் இது செய்தாலும் உது செய்தாலும் எது செய்தாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒன்ன பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் என்ன, எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி எம்பெருமானை பிடித்து போச்சு, பிரம்மங்கிறது ஆனந்த சுரூபமாக இவனுக்கு போக்கியமா இருக்கு அப்படின்னா அப்ப பிரம்மத்தை சேர்ந்தது எல்லாமே இவனுக்கு போக்கியமாக இருக்கும். அப்பதான் அதுக்கு ஒரு பூர்த்தியானது வரும் அப்படிங்கறபடியால இவன் எல்லாத்தையும் சேர்த்து போக்கியமாக நினைச்சு இவன் அனுபவிப்பான். அதுதான் சுனிச்சிதார்த்த பரம, இதுதான் பரிபூர்ண பிரம்ம அனுபவந்தேன், இதுதான் சுனிச்சிதார்த்த பரம பிரம்ம அனுபவ ரீதி. பரபிரம்மத்தை அனுபவிக்கிற ரீதிய ரொம்ப ஸ்பஷ்டமாக இத்தனை அழகாக சொன்னவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு உங்களுக்கு நாம் அர்த்தம். சுனிச்சிதார்த்த பரம பிரம்ம அனுபவ ரீதிகா, இங்க சுனிச்சிதார்த்த அப்படின்னு சொன்னதுன்னா இதுல வரக்கூடிய சந்தேகங்களுக்கும் இல்லையோ இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்றாரு சுவாமி. இந்த பரிபூர்ண அனுபவம் எப்படி வரும் அப்படின்னு பல கேள்விகள் எல்லாம் கேட்கிறார், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. இப்ப அடுத்து

எல்லா லோகமும் பரிபூர்ண பிரம்மத்தினுடைய அந்த பிரம்மத்தினுடைய ஒரு விபூதியானபடினாலே எப்படியானா தோட்டத்துக்கும் இப்படி கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போற மாதிரி பெருமானுடைய தோட்டத்துக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு தான் இந்த லோகத்துக்குலாம் வரணும் அவன். ஆக இது பிரம்மானுபவம் தான், இது கொஞ்சம் போய் லோகத்துல போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து வருதுங்கிறது அவனுடைய பிரம்மானுபவத்துல சேர்த்து தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி. ஏன்னா இதுவும் பெருமாள் செய்த தோட்டம் தானே, பெய்த காவு கண்டீர் பெருந்தேவுடைய மூலகேங்கிற ஆழ்வார் திருவிநகர்புரானே, அவன் நித்திய விபூதியில சீதிகண்ட லோகத்துல இருக்கவன் அவரு தோட்டம் ஒண்ணு கட்டி வச்சானா அதுதான் இந்த லீலா விபூதிங்கிற. அப்படி இருக்கச்ச அந்த தோட்டத்துக்கு போய் ஆத்துல இருக்கிறவன் தோட்டத்துக்கு போய் இப்படி கொஞ்சம் பாத்துட்டு வர மாதிரி அந்த பிரம்மத்தை அனுபவிச்சிருந்தவன் நடுவில் தீய வந்து லீலா விபூதியிலையும் கொஞ்சம் வந்து இப்படி வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயும் பிரம்மானுபவம் தான் அவன் வரா. அப்ப இந்த சஞ்சாரம்ங்கிறது இருக்கலையோ, இவன் பல லோகத்துக்கு சஞ்சாரம் பண்றான் அப்படின்னு சொல்லி இருக்கலையோ, அது பிரம்மானுபவம் தான், அது அது தனி இல்ல. பிரம்மத்தை விட்டுட்டு இப்படி போய் பார்த்துட்டு வரான்னு அர்த்தம் இல்ல, சீர்குடத்தில் பிரம்மம் இருக்கு கொஞ்ச நாள் லீவு போட்டு அவன் இங்க வரான்னு அர்த்தம் இல்ல. பிரம்மானுபவத்திலேயே ஒரு அம்சம் தான் இது, பரபிரம்மத்தினுடைய ஒரு விபூத்தின்னு அதை வச்சு பார்த்து அனுபவிக்கிறான் சஞ்சாரம். அதே மாதிரிதான் எல்லாமே ஜக்ஷது ஆகாரம் சாப்பிடுறான் அப்படின்னு அங்க பசி கிடையாது, அவன்லாம் சாப்பிடுவானா பசி இருக்கு பசினாலேயும் சாப்பிடணும், இல்ல ரசம் இருக்கு ரசத்தினாலே சாப்பிடணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குச்சிக்காக சாப்பிடணும், கர்மாதீனமாக வந்ததில்லை. இது திருமால பிரசாதம் சாப்பிடுறான் அது மாதிரி வச்சுக்கலாம், இல்ல சாட்டு கைங்கறி மன்னன் சாப்பிடுறான் அது மாதிரி வச்சுக்கலாம். ஆக இவனுடைய ஜக்ஷணம் இவனுடைய கிரீடனம் இன்னும் ஞாத்தியாதி சம்பாதனங்கள் இன்னும் பல பேர் மனைவி வேணும்னு ஆசைப்பட்டானா மனைவியோட இருப்பானா அது எதுக்காக கேட்டா மனைவியோட சேர்ந்து இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். தனியா கைங்கரியம் பண்றத காட்டிலும் குடும்பத்துல கணவனும் மனைவியா இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா என்ன ஒரு ஆனந்தமோ அந்த ஆனந்தம் வேணும்னு ஆசைப்பட்டான்னா ஒரு மனைவியை சம்பாதிச்சுப்பான், அங்க இவனுடைய சங்கல்பத்தினாலேயே சம்பாதிச்சுன்னு இவன் கைங்கரியம் பண்ணுவான் அப்படின்றது. ஆக சிவி கண்ட லோகத்துல நடக்கிறது எல்லாமே கைங்கரியத்துல சேர்த்து மொத்தமும் இந்த கைங்கரியங்கிறது அனுபவத்துல சேர்த்தி அதுதான் பரிபூர்ண பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை நிச்சயமாக பண்ணி சுவாமி தேசியம் அருளி செய்யப்படினாலே சுநிச்சிதார்த்த பரம பிரம்ம அனுபவ ரீதிக்காக பரபிரம்ம அனுபவ ரீதிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொன்னவர் என அர்த்தம். அடுத்த திருநாமம் சம்சார பிரதிகூலார்த்த முக்தியவஸ்தானுகூல்யதற்கு, சம்சாரத்தில் பிரதிகூலமான பொருள்கள் மோக்ஷநிலையிலே அனுகூலமாக இருப்பதை அறிந்தவர் என்ன அர்த்தம். ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, உபய விபூதியும் சேர்த்து இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சு, ஆனால் இந்த சம்சார விபூதி இருக்கோ இல்லையோ இது துக்கத்தை கொடுக்க, இது துக்கத்தை கொடுக்கவே தானே இதை விட்டுட்டு அவன் மோட்சத்துக்கு போயிருக்கான், இதுவும் ஆனந்தத்தை கொடுக்கானா இங்கே இருந்திருக்கலாமே பரமபதவியே போக வேண்டாமே, இது துக்கத்தை கொடுக்கவே தான். சம்சாரத்துல லீலா விபூதிங்கிறது சம்சார விபூதி துக்கத்தை கொடுக்கறது, நித்திய விபூதி அப்படிங்கிற சீவை குண்டமானது சுகத்தை கொடுக்கறது, அதனால இந்த விபூதி விட்டுட்டு அந்த விபூதிக்கு போகணும் அப்படின்னு தானே மோட்சத்துக்கு போயிருக்கான். அப்படி போனா அங்கிருந்து மறுபடியும் இங்க வந்து வேணும்னா இந்த சம்சாரத்திலேயே வந்து இதை அனுபவிப்பான் அப்படின்னா அப்ப துக்கம் தானே வரும், இது துக்கத்தை தானே கொடுக்கும், இது எப்படி சுகத்தை கொடுக்கும், ஏன் இந்த துக்கத்தை கொடுக்கற இடத்துக்கு எதுக்கு திருப்பி வரணும், திருப்பி வந்து இதை ஏன் அனுபவிக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அது பத்தி சொல்ற அப்படி இல்ல, இது துக்கத்தை கொடுக்கறது இதுக்கு சுபாவம் இல்ல, இது இத்தனை நாளா இவனுக்கு துக்கத்தை கொடுத்துருந்தது, ஆனா மோட்சத்துக்கு போனப்புறம் அது சுகத்தை கொடுக்கும், முதல்ல துக்கமா இருந்தா கூட அப்புறம் சுகமா இருக்கும் அப்படின்னா அப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னா சுவாமி சாதித்திர பித்தோபகத நிற்கு அப்படின்னு ஒருத்தன் பித்தம் பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க பால் கசக்கும், அதே பித்த தோஷம் போயிடுத்து அப்படின்னா பால் தித்திக்கும், பசும்பால் தித்திப்பா இருக்கும், ஆனா பித்தம் பிடிச்சவனே பசும்பால் கசப்பா இருக்கும், பித்தம் போயாச்சு அப்படின்னா அப்ப அந்த பாலே பரம போக்கியமாக தித்திப்பாக அது இருக்குங்களா. அந்த மாதிரி இவனுக்கு சம்சாரம் துக்கத்தை கொடுக்கறதா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இவருடைய புண்ணியபாப கர்மங்கள், புண்ணியபாப கர்மங்கள் இருக்கு அப்படின்னால வியாதி மாதிரி புண்ணியபாப கர்மங்கள் இருக்கு அப்படின்னால அது வந்து துக்கத்தை கொடுத்தது, இப்ப புண்ணியபாப கர்மங்கள் எல்லாம் போயிடுச்சு மோட்சத்துக்கு போகும்போது போயாச்சுன்னா அது சுக்கத்தை கொடுக்கும். அதான் முன்னாடி பிரதிகூலமா இருந்ததும் பின்னாடி அனுகூலமாக ஆகும், ஒரு காலத்துல பிரதிகூலமா இருந்தது அது பிற்காலத்துல அது அனுகூலமா ஆகக்கூடாதுங்கிறது கிடையாது,

வாஸ்தவத்தை ஒரே ஆகாசம் தானே. அதே போல ஆத்மாங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. சரீரத்துக்குள்ள இருக்கும்போது அது ஜீவாத்மான்னு நினைச்சிருந்தான், சரீரம் போயாச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்லி சொல்றான். ஆனா என்ன பிரச்சனை கேட்டான்னா, வேதத்துல நிரஞ்சன பரமம் சாமியம் பீட்டின்னு வேதத்துல பிரம்மத்துக்கு சமமாக ஆகிறான் அப்படிங்கிறது. எப்ப சமமாக ஆகிறான் சொன்னாலும் அப்ப ரெண்டு பேரும் இருக்கான் இருக்கும். சமம்னு சொன்னாலே ரெண்டு இருந்தால்தான் சமமாக முடியும். ஒரே வஸ்து அதுக்கு சமமாக ஆக முடியாது. அதனால ரெண்டு சமமாக ஆகிறான்னு சொன்ன முடியும்னா இது வேற அது வேறன்னு தெரியும். பிரம்மமாவே ஆறான்னு சொல்லிருக்கேன்னா சமமாக ஆறான்ங்கிறதுனா பிரம்மமாவே ஆறான்னு சொல்லி, அதாவது ரொம்ப சமமா இருக்கிறத பார்த்து அதே வசுதான் அப்படின்னு சொல்லுவா இல்லையோ, அந்த ரீதியிலே வந்து பிரகார ஐக்கியத்தி ஐக்கிய வியபதே சகாசி பாஷத்தை சொல்ற ஒரே மாதிரி இருந்தா கூட அதே சொல்லுவா, இதே இதே வீடுதான் அங்க இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியேதான் அங்க ஒரு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரம்மமாவே ஆறான் அப்படின்னா பிரம்மத்துக்கு சமமாக ஆறான் அப்படிங்கறதா பிரம்மமாவே ஆறான்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால சாமியம் அப்படிங்கறதா மோட்சமே தவிர ஐக்கியம் அப்படிங்கறது மோட்சம் கிடையாது. ஐக்கியம் வேற சாமியம் வேற. ஐக்கியம் ஒன்னாயிடும், சாமியம்னா சமமாக இருக்கணும், ரெண்டு இருக்கணும் ஆனா சமமா இருக்கும். இந்த சாமியம் தான் மோட்சம்ங்கிறத ஸ்தாபிச்சார். ஐக்கியம் நீங்க வேதத்துல சொன்னா கூட சாமியம்னு அர்த்தம் வச்சுக்கணும். அது கூட வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ராம சுக்ரீவயோகோ ஐக்கியம் தேவ் ஏவம் சமஜாயத அப்படிங்கிற திருவடி திராட்டி கிட்ட விஜயானம் பண்ணும். திராட்டி திருவடி கிட்ட கேக்குற ஒரு கேள்வி, வானரானாம் நரானாம் ச கதம் ஆசீத் சமாகமஹா, எப்படி வானரங்களும் நரங்களும் எப்படி ஒண்ணு சேர்ந்தது அப்படிங்கிற அவருக்கு ஆச்சரியம். ஒரு குரங்கு தன்னை தெரிந்து வந்திருக்கு, வந்து ஸ்ரீராம கதையெல்லாம் பேசுறது நமக்கு ஆஸ்வாசம் சொல்றது அப்படின்னா, சக்கரவர்த்தி திருமணான திருமணம் ஒரு வானரத்தை போய் தூத்து விட்டுருக்கார் அப்படின்னா அதை ஆச்சரியப்பட்டு வானரானாம் நரானாம் ச கதம் ஆசீத் சமாகம், வானரங்களும் நரங்களும் எப்படி ஒண்ணு சேர்ந்தது அப்படின்னா. அப்ப ஆஞ்சநேயர் அதுக்கு பதில் சொல்லும் போது அழகாக சொல்ற, திராட்டியே உம்முடைய அனுகிரகத்தினால்தான் நாங்க ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படின்னு திராட்டினுடைய பெருமை எடுத்து சொல்லி, திராட்டினுடைய புருஷகார பெருமை எடுத்து சொல்லிட்டு அடிக்கடி சொல்ற அந்த கேள்வியில ஒரு சின்ன திருத்தம் சொல்ற. நீ கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டா, நானும் வானரங்களுக்கும் நரங்களுக்கும் சமாகமும் இல்லை, இது ராம சுக்ரீவியோகோ ஐக்கியம் தேவி ஏவம் சமஜாயிட்டா, தேவி ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியம் ஆயிடுத்துன்னுட்டேன். இது சமாகமம் மாத்திரம் இல்ல, ஐக்கியம் ஆயிடுத்துன்னுட்ட. ஏன்னா அந்த அளவு சமாகமம், இவர் வேற அவர் வேற சொல்ல முடியாத அளவு நட்பு ஒண்ணு, அதுதான் ஐக்கியம் சொல்ற. இந்த இடத்துல ஐக்கியம்னா ராமன் சுக்ரீவன் மொத்தமா சேர்த்து ஒருத்தர் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு பேர் தான் இருக்கா. ரெண்டு பேரா இருந்தாலும் அந்த அளவு நெருக்கம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக, இவர் வேற அவர் வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதாங்கறத காமிக்கிறதுக்காக ஐக்கியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி ஐக்கியங்கிறதுக்கு பல அர்த்தத்துல சொல்றது உண்டு. இந்த இடத்துல சாமியம்ங்கிற அர்த்தத்துல ஐக்கியம், ரொம்ப சமமாக இருக்கார் அப்படிங்கறதுல அது வச்சிருந்த ஐக்கியம் அப்படின்னு சொல்ற. அதனால ஸ்ரீபதி பர பிரம்ம துல்யானந்த விமுக்திக்கு ஸ்ரீபதியான பரபிரம்மம், இது எதுக்கு சொன்னார், முதலே சொன்ன மாதிரி ஸ்ரீபதி அப்படிங்கறதோ பரபிரம்மம் அப்படிங்கறதோ அதெல்லாம் பெருமாள் தான், அது ஒண்ணுதான். இவனுக்கு என்ன ஆனாலும் வராது, தோகம் மட்டும்தான் சமமாக இருக்க முடியும். அதெல்லாம் வராதபடினால ஐக்கியங்கிறதும் ஒன்னாலும் வர முடியாது. அதனால அத்வைதம் அப்படிங்கறது சொல்ல முடியாது, மோட்சத்தில் கூட அத்வைதம் ஐக்கியங்கிறது கிடையாது. இப்படியாக பரிபூர்ண பிரம்மா அனுபவத்திலே எம்பெருமானோடு அவனுடைய விபூதிகளையும் அவனுடைய குணங்களையும் அவனுடைய திருமேனிகளையும் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த மோட்சத்திலே போனவன் அனுபவிக்கிறான் என்பதாக சொல்லி முடிக்கிற இதுவரை அர்த்தானுசாசன பாகம் அப்படிங்கிறது ஆயிருக்கு. 908 திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு. அர்த்தத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி ஒரு குறிப்பில் சொன்னோம்னா கிட்டத்தட்ட சரணாகதிக்கான விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லி முடிச்சிருச்சு. இனிமே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரும், எத்தனையோ ஆட்சேபங்கள்லாம் வரும், அதெல்லாம் கலப்பிண்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற, அதுதான் இனிமே வரப்போறது. பரிபூர்ண பிரம்மானுபவம் வரை சரணாகதிக்கு முதல்ல இருக்கிறதுலேருந்து உபோத்காதா அதிகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஜீவனுக்கு சரணாகதி எப்படி கிடைக்கிறதுங்கிறதையும் கடைசியில மோட்சம் எப்படி கிடைக்கிறதுங்கிறதையும் இத்தனை அழகாக சொன்ன ஒரு கிரந்தம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ரகசியத்திரை சார்ந்த வேற எங்கேயும் நம்ம நம்முடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பிரயோஜனம் அதையும் வாழ்க்கையும் பற்றி எடுத்து சொல்ற கிரந்தம் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட உத்கஷ்டமான கிரந்தத்திலிருந்து. ஆனால்தான் இதுலேருந்து திருநாமங்கள் சொல்லும் போது விஸ்தாரமா சொல்றேன். ஒரு பெயருக்கு சொல்லிட்டு போகாமல்